శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే భాగ్యరాజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వికులపూర్ణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగ మంగళంత్రి హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం జదాహృతి శ్రీమతే శ్రీ రంగనాయికా సమేత రంగనా పరబ్రహ్మే నమః శ్రీమచ్చై ఘోతాయై నమః రంగనా దివ్యుని పాదుకాభ్యాన్ నమః స్వామి దేశీనుడియ పాదుగా సహస్రతులే இப்போ ஆஸ்திகாரோட அவனுடைய அனுகிரகத்தால் அபிஷேக பத்ததியை நாம் அனுபவிச்சுருக்கோம். இதுகாரம் 192 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. அதுல அபிஷேக பத்ததியில ஒரு பாகம் மட்டும் போன உபன்யாசத்திலே பூர்த்தியாச்சு. இன்றைய தினம் 193 ஸ்லோகத்திலிருந்து இந்த பத்ததி பூர்த்தியா என்ன இருப்பதை என்ன இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து ராமனாகிய சூரியன் போனதுனாலே இந்த பிராட்டி பாதுகா பிராட்டி வந்து தன்னை ஒரு அகலா வச்சுண்டு அன்பு என்ற நெய்யாலே அயோத்தி என்ற திரியிலே பட்டாபிஷேகம் என்ற ஜுவாலையை ஏற்படுத்தி ஒரு பிரகாசத்தை 7-14 ரோகங்களுக்கும் அளித்தாள் என்பது போன ஸ்லோகத்தை நிச்சயமான விஷயம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அற்புதமாக சாய்க்கிற ஒரு விஷயத்தை ஹஸ்தாபசேய புருஷாத் பல பிரசூதே மூலம் பதாபதி முகுந்த மகீர்கஸ்வம் சையா விசேஷமதிசௌ பிரஜானாம் ஆவஜிதை சுபரை அபிஷேகதோ யைஹி. விசேஷம் என்னன்னா, ராமனாகிய பெருமாள் சகல் லோகத்துக்கும் அதிபதியானவன். ஏ பாதுகையே, அப்பேற்பட்ட ராமன் எல்லோருக்கும் 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவன், இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லகான் என்னும்படி அவன் திருவடி புடிச்சவாளுக்கு சகல க்ஷேமத்தையும் வழங்கக்கூடிய பெருமாள் இல்லையா? அப்பேற்பட்ட பெருமாள் என்று கானகம் போயிட்டான். அப்பேற்பட்ட பெருமாளாகிய மகாவிருஷத்துக்கு நீ வந்து ஆதிவேரா இருக்க, அதாவது பாதுகே நீ ஆதிவேரா இருக்க, ராமன் என்ற மரத்துக்கு பாதுகை என்பவள் ஆதிவேரா இருக்கா, அப்போ உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினதாலே, அதாவது வேருக்கு பட்டாபிஷேகம், வேர்ல தீர்த்தம் சேர்க்கறா, பாதுகையை நம்ம வேறுனு வச்சுண்டா அந்த வேர்ல தீர்த்தம் சேர்த்து மரத்தை வளர்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பாதுகைக்கு வந்து பட்டாபிஷேகத்துல போது தீர்த்தம் சேர்க்கறா, சேர்த்த உடனே என்ன ஆறுது, வேரின் மூலமாக விருட்சத்துக்கு பலம் போறது. பலம் போன உடனே என்ன ஆகும், விருட்சம் வந்து முதல துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்க்கும். அப்படியானது 4 புருஷார்த்தங்களும் உனக்கு பண்ண அபிஷேகத்தினாலே ராமஞ்சந்த விருட்சத்தில் இருந்து பழமாய் வந்து விழுந்தது. அந்த பலத்தை அனுபவிப்பவர்கள் யார் இங்கே அப்படின்னா, அயோத்தி வாழ் மக்கள். அப்போ உன் பட்டாபிஷேகத்தாலே அந்த மரம் சகல ஜனங்களுக்கும் நல்ல நிழலை கொடுத்தது, ராஜ்யம் என்ற நிழலை கொடுத்தது, நல்ல அழகையும் கொடுத்தது. பரிபூர்ணமான ஒரு ராஜா எப்படி ஆட்சி பண்ணுவானோ அதை போலே அவன் இருந்தா என்னென்ன இந்த ராஜ்யத்திலே என்னென்ன விஷயங்கள் தான் நடத்தி காட்டி போருவானோ அதை போலே ஹே பாதுகையே நீ நடத்துற அப்படின்ட்டு உன்னுடைய அபிஷேக துவயத்தாலே தீர்த்தத்தாலே சாதிச்சுட்டா சுவாமி. அவள் ஒண்ணும் பண்ணல, அவள் திருவடியில பட்ட தீர்த்தமே தெரியும் கொடுக்கறதுன்னா அவளே நேரா வந்து ஒருத்த சிரசில வந்து உக்காண்டானாக்கா என்ன ஒரு மாதம் ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அவனுக்கு, பார்க்கணும் இல்லையா? அந்த அனுகிரகத்தை ராமாவதாரத்தில் இருந்தவாளுக்கு கிடைச்சதோ இல்லையோ, கலியுகத்திலே ரங்கநாடு திவ்ய பாதுகை அந்த ஸ்ரீஷட கோபத்தை நாம் சாதிச்சுக்கும் போது நமக்கு கிடைக்கிறது. அவளுக்கு அந்த விஷயம் கிடைக்கல. இங்க என்னடா சாட்சாத்தாக திவ்ய ரங்க ரங்க திவ்ய பாதுகையை பத்தி பாதுகாசாஸ்திரம் சுவாமி தேசிகன் பண்ணிருக்க, அதை திருவீதியில நம்பெருமாள் திருமுன்னே நாம் அந்தை அந்த ஸ்ரீ சடகோபத்தை நான் வந்து சிறந்தாட்சி கரங்கூப்பி நம் சிரசிலே சடாரூபமாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சகல புருஷார்த்தமும் நம்ம பாதி நம்ம மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மனுஷாளுக்கும் கிடைக்கும்படியான ஒரு விஷயத்தை திரேதாயுதத்திலே பாதுகாதேவி அனுகிரகம் பண்ணிட்டான் நமக்கெல்லாம். அவர் அப்ப அந்த பாதுகை பமகி அப்படி இருக்கவே தான் இந்த யுகத்திலே தேசிகன் வந்து அந்த விஷயத்தை எடுத்து நமக்கு கையாண்டு காட்டிருக்க இல்லையா. அப்போ இவருடைய அந்த அனுகிரக புத்தியானது சகலருக்கும் அனுகிரகம் போக வேண்டும் என்பதானது ராமன் என்ற விருட்சத்துக்கு இவள் வேறாயிருந்து இவள் திருவடியிலே பண்ண தீர்த்தத்தையும் பண்ணாக விருட்சம் நன்னா வளர்ந்து சகலருக்கும் நானாவித புருஷார்த்தங்களையும் கொடுக்கும்படி அமைந்தது என்பதுதான் கீழ் ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது சாய்கிறார், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த இடத்துல, மாலின்யமாசிரிதபதி மணிபாத ரக்ஷே பங்கேன கேகய சுதா கலகோத்திதேன சுத்யம் பராமதி வதிகாம வசுந்தரேயாம் தக்ஷணாத் நிபதைஹி அபிஷேகதோயைஹி நிபதிதைஹி அபிஷேகதோயைஹி. என்னன்னா ரொம்ப மாலின்யம், மாலின்யம்னா என்ன சுவாமி, ஒரு அழுகை, ஒரு துக்கம், ஒரு பீடை. எதனால ஏற்பட்டதுன்னா கேகய சுதா அவளாலே. கேகய சுதா யாருங்க, சாட்சாத்து தசரதனுடைய மூன்றாவது மனைவியான கைகை. மாலின்யம் ஆசிரிதபதி மணிபாத ரக்ஷை, இப்படி மாலின்யத்தை துக்கத்தை அடைந்த இந்த மணிபாத ரக்ஷே கேகய சுதா அவளாலே இந்த அயோத்திக்கே ஒரு பீடை பிடிச்சிருக்கு. ரொம்ப துக்கம், இதை விட துக்கம் வந்து தசரத ஒரு போர்ல தோத்து பிராணம் போனா கூட அவ்வளவு துக்கம் வந்து, ஐயோ செத்து போக போறமே துக்கம் கூட அந்த ஜீவனுக்கு இருக்காது. ராமன் அயோத்தி விட்டு பிரியாணும் போது அதை விட மேலும் துக்கம் கிடைச்சதுன்னா கைகையை கேட்ட வரத்தாலே. அப்போ அவள் மூலமாக ஒரு துர்பிக்ஷமானது சாட்சாத்தா இந்த அயோத்திக்கு ஏற்படுறது. எப்படி துர்பிக்ஷம்னா சொல்ல முடியாத ஒரு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு கார்த்தால சூரிய உதயத்தும் போது உனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லைன்னா எப்படி வந்து ரெண்டு வீட்டாருக்கும் ஒரு ஒரு கலக்கம் ஏற்படுமோ, அந்த கலக்கத்தை சொல்லி மாளாது இல்லையா. அதே போல பட்டாபிஷேகத்துக்குரிய ராமனுக்கு நாளைக்கு கார்த்தால நீ கானகம் போனும்னு சொன்னாக்கா ராத்திரி கூட்டு என்ன ஒரு மனக்கலக்கம், அவனுடைய பத்தினிக்கு எவ்வளவு ஒரு மனக்கலக்கம், அந்த அந்த பிரதேசத்தை ஆளுகின்ற ராஜாவுக்கு என்ன கலக்கம், தன் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கும் எவ்வளவு கலக்கம், எவ்வளவு பீடை பிடிச்சது அந்த அயோத்தி மாநகருக்கு. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை என்னன்னா கலக்கம் தான் இன்னும் சொல்லிட்டு போனோம். இங்க உள்ள மாலின்யம் போட்டிருக்க சுவாமி தேசிகன், இதை கொஞ்சம் உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்த்தா என்ன சுவாமி துக்கத்தை ஏன் சுவாமி விரிவடைறீர்னா, துக்கத்தினுடைய எல்லை நிலை நமக்கு ஓரளவுதான் தெரியுது இங்க. ஆனா அந்த கேகய சுதா கேட்ட அந்த வரத்தினாலே ஏற்பட்டதானது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னா, என் சுவாமி ஐஸ்வர்யத்திலேயே புரண்டவள் சீதாதேவி, அயோனிஜியாய் அவதாரம் பண்ணி ஜனகரிடத்திலே அன்பு பகடாய் வளர்ந்தவள், பேரரசான பேரரசனான அந்த சாட்சாத்து ராமனுக்கு தன்னை மனைவியாக்கி கொண்டவள், ராஜமுகத்திலேயும் சொன்னத்திலேயும் வைர வைடூரங்களிலேயும் பன்னீரிலேயும் தீர்த்தமாடின ஒரு பிராட்டி காணகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டா, ராமன் போனா தானும் போறேன்ட்டு அவளை யாரும் போகணும்னு சொல்லல, என் பர்தா இருக்குமிடமே எனக்கு அயோத்தின்னு சொல்லிட்டு நானும் போறேன்னா, உடனே கைகையை பார்த்தா ஆஹா ரொம்ப சந்தோஷம் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி தசரத கேட்டார். போறானே எல்லாம் ஐஸ்வர்யத்துக்கு கொடுத்தான்னு போனா, இல்லை இல்லை தவக்கோலத்திலே போக வேண்டும் என்றுதான் நியத்தி அப்படின்னு சொல்றா. அப்ப தானே போய் ஒரு ஜோடி மரம் ஒரு ஏத்துனு வந்தாலாம் தன் கையாலே ராமனுக்கு அனுகிரகம் பண்ணா ராமன் உடுத்தின்ட்டார். இன்னொன்னு என்னன்னா நீட்டின உடனே அந்த சீதா பிராட்டி வாங்கிட்டு பாக்கறா, அவளுக்கு பட்டும் பகட்டும் பீதாம்பரம் உடுத்தி கலைந்ததான அந்த திருமேனியில அவளுக்கு உடுத்திக்கிறதில்ல. ராமனை பார்த்து கேட்கறா, ரிஷிகள் நான் எப்படி உடுத்திப்பா சுவாமி அப்படிங்கிற ராமன் சொல்ற, இருப்பினும் ஒரு தர ரெண்டு தர மூணு தர புனப்புனகா முமுர் பகுன்னு ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்துல திருப்பி திருப்பி உடுத்தி பாக்கறான் அந்த மரபுரிய, ஆனா சீதா பிராட்ட உடுத்திக்க முடியல. அப்படியே கண்களிலே ஜலம் ததும்புறது. ஒரு சின்ன விஷயம் இவ்வளோ பெரிய பட்ட மகிழ்ச்சி ஆக போறேன் நானு, ஒரு மறுபடியும் எனக்கு கட்டிக்க தெரியலையே, கொடுத்தாலே என் மூணாவது மாமியார் வந்து கொடுத்துட்டு போயிட்டா மாட்டுக்கோ, அந்த மறுபடியே கட்டிக்க தெரியலையே. பட்டு பீதாம்பரத்தினுடைய புரண்டெழுந்த அந்த சீதா பிராட்டியானவள் மறுபடி கட்டிக்க தெரியல கையில, அங்கிருந்து பார்த்தா அவருடைய எத்தனை தோழிகள் இருப்பா அந்த ராஜதர்பாரில், அத்தனை பேரும் கண்களால அழுது அழுது புரண்டார்கள். என்ன இந்த சீதைக்கு இந்த லக்ஷ்மிக்கு இப்படி ஒரு ஸ்திதியா என்பதான ரொம்ப மனதில் வந்து விழுந்தது. அப்படி இருக்கும்போது இந்த மொத்த பேரையும் அழ வச்சது யாரு? இந்த அயோத்தியே அழகு சுவாமி, மொத்த பேரையும் அழ வச்சது யார் சுவாமி? இவள் கேட்ட வரத்தினாலே தானே. அதுக்கு பீஜம் எங்கே இருந்து வந்ததுன்னா, ஒரு பெண் பீஜம் போட்டா. யாரு? குனி என்றவள் முன் பகையினாலே ராமனைக்கு ஏதாவது பண்ணணும்னா ஒரு பீஜம் போட்டா, துர்போதனையும் என்ற அந்த கெட்ட எண்ணத்தாலே தான் முன்பே பெற்றிருந்த வரத்தினை இப்ப வந்து அதை செயல்படுத்திட்டா கைகேயான இன்னொரு பெண். சரியா? இன்னொரு பெண். ஒரு அம்மா என்ன பண்ணா? நன்னா வளர்த்த ஆளாக்கினா. இன்னொரு அம்மா என்ன பண்ணா? ராமன் பேர்ல எவ்வளவுதான் அவளுக்கு பாசமும் அன்பும், ராமன் அங்கதான் கைகேயருடைய அந்த நிகேதத்துல இல்லத்தை தான் எப்ப விளையாடிருப்பாராம். அப்படிப்பட்ட ராமனை காணகம் அனுப்பக்கூடிய கல்மனசானது ஒரு பெண்ணுக்கு எப்படி வந்தது? ஏன்னா தான் ஆடாட்டம் தான் சதை ஆடுன்னாலே இவன் பெறாத பிள்ளையா இருந்தாலும், சக்கரவர்த்தியினுடைய அதாவது இளவரசு பட்டம் கட்டக்கூடியதான் இருந்தாலும், தான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு அரசு வேண்டுமே, அதன் ரீதியாக துர்போதனையினாலே எனக்கு பரதனுக்கு பட்டம் கட்டும்னு சக்கரவர்த்திட்டு வர வாங்கிட்டான். இப்ப மரவர் தரிச்சுன்னு போற இந்த சீன்லாம் தேவையில்லாத சீன் இல்லையா? எப்ப சக்கரவர்த்திக்கு ஒரு துர்பிக்ஷம் ஏன் வரணும்? இந்த அயோத்திக்கு ராமனை விட்டு ஏன் மக்கள் பிரியணும்? ராமன் ஏன் காட்டுக்கு போனோம்? தசரத ஏன் உயிர் நீக்க வேண்டும்? இத்தனை பேரும் இவர் கேட்ட ஒரு வரத்தாலே பார்க்கும் அவருடைய பூவும் பொட்டுமே அழிஞ்சு போச்சு. தசரத் மயக்கமாக வந்தார், அப்படியே கொஞ்ச நாள் பேசியிருந்தார், அப்புறம் பிராணவீனம் பண்ணிட்டார் தசரத சக்கரவர்த்தி இல்லையா, வானலகம் சென்று விட்டார். இவர் கேட்ட வரத்தின் பயனாக மூன்று சுமங்கடிகள் தன்னுடைய பதவி சுமங்கலித்துவத்தை இழந்து போயிட்டான் இல்லையா. அப்போ ஒரு வரம் தான், ராமன் போறான் காட்டுக்கு போறான், சரி இருந்துட்டு போட்டமே, பரதனுக்கு நான் கட்டுற ராமன் இங்கே இருக்கட்டமே சொன்னா அதுக்கு விடல, இவன் போனோம் அப்படி என்பதானது அவள் மனசுல இருந்தது. அந்த சீதை சின்ன பெண், அவள் என்ன பாவம் பண்ணார்? ஜனகட்டேருந்து கௌரவமா கல்யாணம் பண்ண வந்தா, தனுர்யாதத்துல ராமன் ஜெயிச்சு கொண்டு வந்தான் அவளை, இங்கோ இந்த ஸ்திதி இப்படி ஆயிடுத்து. இப்ப பாருங்க, அவள் ஒரு சின்ன மரவுரி உடுத்து தெரியாதனால அத்தனை பேரும் பார்த்து எல்லாம் ஆளரா புனப்பா ட்ரை பண்றான் சீதா பிராட்டி, அவளுக்கு கட்டிக்க தெரியல இல்லையா? இந்த ஸ்திதி எங்கே இருந்து வந்தது? இது ஒரு பாப செயலா தெரியல நமக்கு? எதனாலே? ஒரு வரத்தாலே ஒரு பெண்ணால் துர்போதனை ஏற்பட்டது கூனி என்றவளாலே, ஒரு பெண்ணால் இரண்டு வரங்களை தான் பலிதமாக்கிக் கொள்வதற்காக பண்ணும்போது அவள் கணவனையும் இழந்தாள். அடுத்தது பட்டத்துக்கு உரியவனையும் அவளுடைய மனைவியையும் காணகம் செல்லும்படியாக ஒரு ஹேத் அமைஞ்சது. தன் சொந்த பிள்ளையே ஒரே வசித்து போனான் இல்லையா, பரதாழ்வான் வெசான் அம்மாவே. அப்போ மொத்த அயோத்தியம் கலங்கி இருக்கும்போது சாட்சாத்து ராமனுடைய நியமனத்தின் பேர்ல இவள் வந்து பாதுகாதே வந்து பட்டாபிஷேகம் பண்ணின்றாலே, அவருடைய ஸ்ரீபாத அந்த திருவடியிலே பட்ட ஜலத்தினாலே இந்த கைகேயால் பீடிக்கப்பட்ட துர்பிக்ஷம், இந்த லங்கையில் இருக்க துர்பிக்ஷமானது மறைஞ்சது, மொத்த பாவமும் மறைஞ்சு, அந்த துக்க சீனே மறைஞ்சு, புனகா ராமன் எப்படி ஆட்சி பண்ணுவானோ அப்ப எப்படி கைகேயி வந்து ராமனிடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அந்த மனோனுடைய முதலையே கொண்டு கொடுத்தது இந்த இடத்துல அப்படி என்பதானது இந்த இடத்துல ரொம்ப ஸ்திரமா காட்டு. இந்த விஷயம் இந்த மரபுரி விஷயம் இதுல இல்ல, ஆனா ஸ்ரீமத் ராமன் சேவிக்கும் போது இந்த விஷயம் மனசுல துக்க சமாச்சாரம் சொல்லும் போது விஷயம் மனசிலே பட்டதாலே சபையில விஜயாபனம் பண்ண நடிகேன். அதனாலே இந்த பாதியோட அபிஷேகத்தை அதான் அபிஷேக பத்ததின் சுவாமி தேசிகன் தெரிஞ்சுதான் வச்சிருக்கார். அவர் சர்வஜர். இந்த அபிஷேக தீர்த்தத்துடைய பெருமையை தூக்கி நாட்டர் பாதுகை திருவடியினுடைய பெருமையை விட திருவடியில பட்ட தீர்த்தத்தினுடைய பெருமையானது ரொம்ப பறக்க பேசப்பட்டது. அந்த பாதுகை பட்டாபிஷேக ஜலத்தாலே பாதுகை ஆன்மீக தீர்த்தமானது அந்த அயோத்தி மாநகரில் மொத்த துர்பிக்ஷத்தையும் அலம்பி தள்ளி சுத்தமாக்கிடுதுன்னு சொல்ல வர கடைசியில இல்லையா. அதே மாதிரி பாதுகையனுடைய அனுகிரகத்தாலே சகலோகம் நல்லா இருந்தது. இந்த தீர்த்தம் இருக்கே நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படும். அடுத்த ஸ்லோகத்தில் சாகிறார் சுவாமி தேசிகன். அப்படின்னா ரிஷிகள்லாம் இருக்கா, ரிஷி கணங்கள்லாம் இருக்கா, அவள்லாம் பெரிய பெரிய ரிஷிகள், மகாமகா பெரிய பெரிய தாடி, எல்லாம் பிரம்மத்தை பார்க்கணும்னு அரை தபஸ்விகளா இருக்கா, அனுஷ்டாதாவா இருக்கா அவள்லாம். அவள்லாம் வேத மந்திரங்களை சொல்லி இவாளுக்கு இந்த பாதகைக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணது வேதமாகிய மரங்களை வளர்க்கும் வளர்க்கும்படியாக அமைஞ்சது. இன்னொரு விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்கு ஏற்பட்டதுனாக்க, அதாவது துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனமாய் வேதங்களை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு ரிஷிகள் கடமை, பிராமண கர்த்தவியம், வேதம் தெரிஞ்சிடவா அதை போக்கணும், அதை போஷிக்கணும் இல்லையா. அதை போல வேதத்தை வளர்க்க, வேதமாகிய மரத்தை வளர்ப்பதற்கு உன்னுடைய தீர்த்தமானது, பாதுகா தீர்த்தமானது அது வேர்ல போய் இருந்து வளர்த்து விட்டது. ததனந்தரம் ராட்சசாலுக்கு சாபம் கொடுக்கறதுக்கு அவ கமலத்துல ஒரு தீர்த்தம் தான் வச்சிருந்தாலாம். அவ கமலத்துல பாதுகையோட அபிஷேகம் தீட்டு வச்சுக்கிறதுனாலே இருந்தா புலி சாபம் ரிஷிகள் தபச்சாரப்பட்டவாளுக்கு கொடுக்குறாளே, ரிஷிகள் சாபம் கொடுக்குறாளே, அதுக்கு கொடுத்தா என்ன, ராட்சசன் சாபம் கொடுத்தா ஒழிஞ்சு போறான், இனிமே இந்த பக்கம் வரமாட்டான், நீ கல்லாப்போ மண்ணாப்போ சர்க்கமாப்போ நினைச்சு விடுறாளேவா. அப்போ இந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்தணும். எப்படி இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பூமியில அவதாரத்தினாலே வேத சாஸ்திரங்களை விருத்தியடைய வச்சாலோ, காமம் குரோதம் என்ற அறக்கர்களை அவளுடைய நல்வார்த்தைகளாலே, பாசுரங்களாலே, அவளுடைய திவ்ய சூக்திகளாலே கெட்ட குணங்களை அழிச்சாலோ, அப்படியானது உன்னுடைய அபிஷேக தீர்த்தத்துடைய பலனாக இருந்தது என்று சுவாமி தேசிகன் இங்கே அற்புதமாக சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தை. அடுத்தது என்ன சாகிறார்னா, இந்த கோசல தேசத்தினுடைய ஜனங்கள் இருக்காளே, அவளுடைய கஞ்சலம், கஞ்சலம் அழுகை, அந்த அழுகை எப்பதாலும் ராமன் இல்லை ராமன் இல்லை, தசரதரை போயிட்டே இருப்பா, தலைமகன் இல்லை, என் தலைநகருக்கு ஒரு தலைமகன் இல்லை என்பதானது எடுத்திருக்கு. அப்போ இந்த அதர்வண வேதத்திலே மிகவும் சிறந்தவரான வசிஷ்டாதிகள் இருக்காளே, எத்தனையோ ரிஷிகள் இருக்காளே, அவ என்ன பண்ணா, இந்த பாதுகை ஆசனத்தையால பண்ணி அவளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த ஜலத்தாலே முக்க துர்பிக்ஷத்தையும் போக்கி இந்த ஜனங்களுக்கு நல்லது பண்ணான்ட்டு அடுத்த ஸ்லோகத்திலே சாய்கிறார். அடுத்தது இன்னொன்னு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சாய்ச்ச, அம்பத்வதீயம் அபிஷேக பயப்பிபந்தின்னு ஸ்லோகம் 198. இது மூணாவது வரையை மட்டும் அடி எனக்கு விஜாபிச்சேன். இந்த பூமி ராமனுடைய பிரிவாரே வாடி இருக்கு, இல்ல ஒரே கஷ்டம், பூமியாகிய கோ பசு, அதுக்கு வந்து பசுக்கு மடியில இருந்தா நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது இல்லையா, அந்த மடிகள் ரொம்ப கலங்கி இருக்கு. அந்த மடிகள் என்ன கிடைக்குது, நம்ம கீரன் நமக்கு கிடைக்கிறது, அந்த கீரத்தை சாப்பிட்டா சந்தோஷம் வருது மனசுக்கு. அப்போ மடிகள் கலங்கி போச்சு, எந்த இடம் எந்த இடத்துல வருமோ அந்த இடம் கலங்கி இருக்கு. இப்ப குளம் கலங்கி போச்சுன்னா தீட்டம் சுத்தமா இருக்காது இல்லையா, அந்த மாதிரி இந்த மடியோட பசுவினோட மடி கலங்கி இருக்கு. அப்ப சந்தோஷமா தீர்த்தம் சாப்பிடணும், ஒருத்த தாக சாந்தி பத்தம் வந்தானா தீர்த்தம் கிடைக்காது. அப்ப பசுவினுடைய மடியிலேருந்து வர க்ஷீரம் இருக்கே, அதுவும் சரியில்லை, க்ஷீரமே வெளியில வரல இருக்கு. ஆனா இவருடைய பட்டாபிஷேக ஜலம் இருக்கே, அத நாம சுவீகரிச்சுண்டாக்க சகலலோகமான அந்த சகலமான லோகங்களுக்கும் உண்டான துர்பிக்ஷம் போய் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்ததுன்னு சொல்லி சொல்லி இது ஒரு வரி அர்த்தம். எப்படி நம்ம மனசுல வாங்கிக்கிறோம்னா, பாகவத்ல ஒரு கதை இருக்காங்க, அது ரிது மகாராஜா. அவர் என்ன பண்ணார், அவர் காலத்தே ரொம்ப துர்பிக்ஷம், இந்த பூமி ஆகிய பசு எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டான். ஏன்னா கெட்டபாடு இல்லாம அந்த ஐஸ்வர்யத்தை அடிச்சுட்டு போறா, நல்ல மக்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் வந்து கிடைக்காம போயிட்டு, அதனாலே இப்போ ஒரு நிலத்துல வந்து ஒரு 10 போகம் 20 போகம் நெல் விளையிறதுன்னா அதுக்கு முதல்ல பீஜம் விரை நெல்லுன்னு போடுவா இல்லையா, பீஜம்னு சொல்லுவாத்த, அந்த விரை நெல் விதைய வந்து என்ன பண்ணுவா, விதை இருந்தாதான் நெல் விளைஞ்சு மேல கதிர் வந்து அரிச்சு உமி நீக்கி அரிசி அழுத்தி அன்னம் பண்ண முடியும் இல்லையா. அதனாலே ஆணி வேற பிடிங்கிட்ட அந்த பூமியானது அந்த விதை நெல் எல்லாத்தையும் எது எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் எது ஆதியோ அதை தன்னுள்ளே அடக்கிட்டான். அந்த பூமியாகிய கோமாதா தன்னை மடியில வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டாலும் அந்த ராஜாக்கு பயங்கர கோபம், என்ன இது காணுமேன்னு ஒழிச்சு கட்டுற அப்படின்னு பண்ணே என்ன ஆச்சு, சரி கிடைக்கும் சொன்னா அதுக்கு கிடைக்கும், துஷ்டாள்டேந்து இவாள்லாம் நான் காப்பாத்துறதுக்கு முக்கிய வஸ்துவை நான் மடியில ஒழிச்சு வச்சுட்டேன்பா சொன்ன உடனே, சரி வேதமே இல்லாம பண்றேம்மா, எல்லாம் இருக்கு இவா மூலமா கிடைக்கும்னு சொல்லி ரிஷிகளை வச்சு முதல்ல வேதத்தை கறந்தா. ஏன்னா வேதம் மங்களமான வஸ்து இல்லையா, அதை கறந்துட்டா. ஐஸ்வர்யம் வெறும் மந்திரம் சொன்னா என்னப்பா, இவெல்லாம் சாப்பிட வேணாமா, ஐஸ்வர்யம் வேணாமான்னா ஐஸ்வர்யம் வேணுமா, இந்திரனை கூட்டு ஐஸ்வர்யத்தை கறந்துக்குவான். ஒவ்வொரு நல்ல வஸ்துவையும் தன் மடியிலேருந்து கறக்க கறக்க கறக்க கறக்க கறக்க கறக்க கண்ணுக்குட்டி எப்படி வந்து தன்னுடைய அந்த வாயால அம்மா கிட்டேருந்து அந்த ஸ்தன்யத்திலேருந்து பாலை உறிஞ்சொழுக்குமோ அதை போல இவார் ஒரு கண்ணுக்குட்டி வச்சு எல்லாத்தையும் ஐஸ்வர்யத்தை கறந்து கொடுத்தார். அப்போ இந்த பிரிவினாலே வந்தது பெரிய விஷயமாய் போயிடுது, சகல ஐஸ்வர்யம் போன மாதிரி ஆயிடுச்சு அயோத்திக்கு. அப்போ பாதுகை என்ற அந்த பெரிய விஷயத்தை ஒரு ஆசனத்தில் இட பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணும்போது அந்த ஜலத்தினாலே சகல் லோகங்களுக்கும் சகல் நெல் விதைகளும் சரி எல்லாம் சரி சகல பணமும் சரி வந்து இந்த அயோத்தி மாநகர மக்களுக்கு ஒரு பசுவை கறந்து என்ன ஐஸ்வர்யம் கிடைக்குமோ அதை போலே இவள் விஷயத்திலே தன்னுடைய அனுகிரகத்தாலே சகலருக்கும் சகல சம்பத்துகளையும் இந்த பாதுகாதேவி அனுகிரகம் பண்ண அந்த இடத்துல. அதுல ஆச்சாரிய இன்னும் சாதிச்சிருக்க அக்ஷாத்தர பத்தி சாதிச்சிருக்கார் ஆச்சாரியம் என்னன்னா, எத்த அக்ஷாத்தர சம்சித்தோகோ மகாபாகோகோ மகீயத்தே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷம் தஸ்கரகா. தஸ்கரகான திருட்டு பயமே இருக்காது, வியாதி இருக்காது, கஷ்டம் பீடை மாதிரி துர்பிக்ஷம் இருக்காது. எங்கு நாராயண சப்தம் இருக்கிறதோ அங்க இருக்காதுன்ட்டு பெருமாளை தூக்கி சொல்ற. அப்படி இந்த ஸ்லோகத்தை அப்படியே பாதுகைக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணாக்கா பாதுகையினுடைய ராஜ்யம் எங்க இருக்கோ அங்க தஸ்கரம் கிடையாது, துர்பிஷ்டம் கிடையாது, வியாதி எதுவும் இருக்காது அப்படின்னு காட்டி இந்த திஷ்டாந்தத்தை இந்த ஸ்லோகத்திலே வந்து அம்பத்வதீயம் அபிஷேக பயப்பிபந்தி தேனுர்பபூபஜகதாம் தனதான்யதோக்ரீன்னு அந்த 198வது ஸ்லோகத்தை அழகா சுவாமி தேசிகன் நமக்கு ரொம்ப அற்புதமா இந்த இடத்துல காட்டியிருக்கார். அடுத்தது பார்த்தாக்கா நமக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது மாதிரி மகரிஷிகள்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா பாதுகாதேவிக்கு அது எப்படி இருந்ததுன்னு ஒரு உருவகப்படுத்துறே சுவாமி தேசிகன். என்னன்னா ஒரு பெரிய அயோத்தி என்ற தொட்டி இருக்கு, அந்த தொட்டியிலே பாதுகை என்ற ஒரு கற்பக விருட்சத்தை ஒரு கொடியை நாட்டி லோகக்ஷேபத்திற்காக அந்த கொடிய அந்த பாதுகையோட அபிஷேகம் பண்ற கொடி வளரணும்னா என்ன தீர்த்த சேர்க்கணும் இல்லையா, அந்த பாதுகையான கற்பக விருட்சத்தை அந்த அயோத்தி என்ற பாத்தியிலே நட்டு இந்த கற்பக விருட்சம் வளரணும்னா என்ன பண்றோம், தீர்த்த சேர்க்கணும் இல்லையா. சாதாரண ஒரு மரம் நட்டாலே தீர்த்த சேர்க்கிறோம், அதை சுத்தி மண்ணு கட்டி சேர்க்கிறோம். அப்ப பாதுகைக்கு அந்த அபிஷேக தோயம் தீர்த்தத்தை நாம் விடும்போது அந்த தீர்த்த பலத்தாலே ஒரு செடி வளருது. அப்போ இந்த தீர்த்த பலத்தாலே பாதுகை என்பவளுக்கு அந்த கற்பக கொடியிலேருந்து அவர் திருவடியிலே பட்டன் பலனாக சகல விஷயங்களும் சகல பலிதங்களும் நாட்டு மக்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றார். ஏன் கற்பக கொடி அப்படின்னு சொன்னாக்கா, கற்பக விருட்சம் அப்படின்னு ஏன் சொன்னாக்கா, பாரிஜாதம் அப்படின்னு பதம் போட்டிருக்கிற சுவாமி தேசிக நேரத்தில் பாரிஜாத லதிக்கேவ பாதுகேன்னு முடிச்சார் அந்த ஸ்லோகத்தை. ஏன்னா பெருமாளே ஒரு கற்பகம் நமக்கு, எப்படி கற்பகம்னா கேட்டதை அத்தனையும் கொடுக்கக்கூடியதான் விருட்சம் அது இல்லையா. பாதுகாதேவி என்ன ராமனோட சலச்சவளா, பாதுகாதேவி என்ன பரமபதநாதனோட சலச்சவளா என்ன, அதனாலே தேசிக நான் கற்பக கொடின்னு போட்ட எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். பெருமாள்கிட்ட போய் இது இந்த ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யம் கேட்கறத விட பெருமாளே நீ வேணும் அப்படின்னு கேட்டுட்டாக்கா எல்லாம் அந்துருமே. எனக்கு வேணும் உனக்கு வந்து 10 கோடி ரூபா பணம் வேணும், வீடு வேணும், கார் வேணும் கேட்கறத இது எல்லாம் கொடுக்க கொடுத்து பெருமாள் தான், பெருமாளே நீவான எங்காத்த கூட்டு வச்சுட்டாக்கா எல்லா ஐஸ்வர்யம் எங்காத்து கொண்டுராதா. அதனால கற்பகுருஷத்துக்கு ஒரு உபமானமா காட்டினான் அந்த இடத்துல பெருமாள் வந்து எனக்கே தன்னை தந்த கற்பகம்னா நான் ஒருவனாகிய நம்மாழ்வார் என்ற ஜீவாத்மா அனுபவிப்பதற்கு பெருமாள் தன்னையே கொடுத்தவன் சாய்ச்ச சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே. அதனாலே அதை உத்தேசி இந்த விஷயமானதும் ஸ்ரீ நம்மாழ்வார் ஜீவசுக்தியை பத்தி தான் பாதுகை எடுத்திருக்கார். அதனாலே இங்க சுவாமி தேசம் விசேஷமா என்ன பண்ணார், பாரிஜாத லதிக்கேவ பாதுகேன்னு போட்டார் இந்த ஸ்லோகத்தை 201வது ஸ்லோகத்துல. இன்னும் இத மாதிரி உபமானமா காட்டி பாதிரியனுடைய பெருமையை வந்து நம்ம ஆச்சாரியன் மேல மேல ரொம்ப தூக்கிண்டே போற இந்த இடத்துல. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பதத்தில காய்ச்சிருக்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ராமனுடைய அவதாரமான திரேதா யுத்தத்தில் இருந்தது, பாதிரியனுடைய மகா பிரபாவத்தாலே, அதாவது கிருதயுகத்தை காட்டிலும் திரேதாயுகம் ஒரு ஒரு இது கம்மி இல்லையா, அப்ப ரொம்ப கிருதயுகம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவா பெரியவா. திரேதாயுகம் அப்புறம் வந்து துவாபரயுகம் கலியுகம் நாலு யுகம் யுக யுக சதுஷ்டிய சொன்னாலே. இப்போ பாதிரியனுடைய அரசாட்சியின் காரணமாக பாதிரியனுடைய அபிஷேக ஜலத்தின் விசேஷமாக என்ன ஆச்சுனாக்கா, கிருதயுகத்துல எப்படி இருந்ததோ அந்த ஸ்திதியானது பாதுகா ராஜ்யத்தின் போது திரேதாயுகத்திலேயே சம்பவிச்சது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் ரொம்ப விசேஷமாக தூக்கின் போறார் பாதுகைய மகா பிரபாவத்தை. அப்ப என்ன பண்ணும், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன்ட்டு எந்த ஒரு கிரிய பண்ணாலும் எந்த ஒரு ஸ்மார்த்த கர்மம் அனுஷ்டிச்சாலும் எல்லாம் பகவான் கிருஷ்ணனுக்கே போறதுன்னு சொல்வா. எத்தனை நதிகள் புண்ணிய போலாம் கேசவம் பிரதிகச்சதின்னு சொன்னான். எத்தனையோ புண்ணிய நதிக்கு போறது, நர்மதா கோதா காவேரி எல்லாம் போறது, போய் எங்க சங்கமிக்கிறதுன்னா மகாசமுதிரத்துல போய் சங்கமிக்கிறது எல்லா நதியும். அப்படி எந்த ஒரு கிரிய பண்ணாலும் கேசவம் பிரதிகச்சதி, கேசவனை நோக்கி தான் நீ செய்யும் செயல் போறதுன்னு சொல்லும் போது, சர்வம் ஸ்ரீ கேசவன் யாரு, கேசி என்ற அரக்கனின் சம்ஹார மண்டபன் கேசவன் ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்ன, அவனுடைய குழல் கேசம் இருக்கே, சுருண் சுழலிரண்டு சுருண் குழலிரண்டு சுருண்டேறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமல வாயில்னு பெரியாழ்வார் சாதிச்சார். அப்படிப்பட்ட சுருண்ட கேசவத்தை உடையவனான மகாவராகத்துல வந்து பெருமாளுக்கு குழல் இந்த கேசம் வந்து சுருண்டு சுருண்டு இருந்தான். அதை பார்த்தான் பிராட்டி ஆசைப்பட்டாலாம். அப்படி வந்து அப்படி ஏந்து நிற்கும் போது அந்த பண்டி நிற்கும் போது அவ்வளவு காம்பீரிய மகாவராகத்துல அப்படிப்பட்டதான இந்த அதுக்கு உடையிலான கிருஷ்ணன் இருக்கானே, கரிய நிறமே மேக அதாவது மேகத்தை ஒத்தவன் கடல் நிற வண்ணன் இருக்கானே, அவன் பேரை சொல்லி கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து உனக்கே சர்வத்தையும் அர்ப்பணிக்கின்றோம்னு சாத்வி தியாகம் பண்றமே, அப்படி சொல்லாம பாதுகா ராஜ்யத்தை என்ன வந்து அனுஷ்டானம் பண்ணணும் போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் திருவள்ள பத்திரம்னாக்கா பாதுகாப்பணமஸ்தூன்னு சொல்லணுமா. பாருங்கோ சங்கல்பத்தையே மாத்திட்டா பாதுகாதேவி தன்னுடைய பிரபாவத்தாலே. இந்த பிரபாவத்தை நமக்கு எடுத்துக்காட்டுறது யாரு, நம்ம ஆச்சாரியான சாட்சா சுவாமி தேசியன் காட்டிருந்தல. அதை போல இது யுக தர்மத்தையே மாற்றக்கூடியதாக இருக்காளே பாதுகையுடைய பிரபாவமானதுன்னு சொன்னா, ததனந்தரம் அவர் நடந்து வர சப்தம், பாதுகா ரங்கன் பாதுகையை சாத்து நேர்ந்து வர சப்தம் நாதை பத்தி தனியா சொல்ல போறா. இந்நாள் முன்னோட்டமா சுவாமி தோசின் ஒரு ஸ்லோகத்தை வச்சார் இந்த இடத்துல. என்னன்னு கேட்டா, எப்படின்னா சப்தங்கள் இருக்கு, சாமரம் போடுறா, அது அவருடைய அந்த மந்திர சப்தம். இவள் பாதைக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு போ சொல்ல பாட்ட மந்திர சப்தங்களும், சாமரம் போடுற ஸ்திரீயோட ரத்ன வளையல் சப்தங்களும் ஜாஸ்தி இருந்ததுன்னு சொன்னான். அப்ப இது ஜாஸ்தி இருந்ததுன்னா மத்தெல்லாம் கம்மியா இருந்ததுன்னு அர்த்தம். இன்னொன்னு சொல்ற இடத்துல, சத்ரு என்ற சப்தமே அங்க இல்லையா, விரோதின்னு எவனும் கிடையாது சார் அயோத்திக்கு. எப்போன்னு கேட்டா பாதுகா ராஜ்யத்துல என்ன, பாதுகா ராஜ்யத்துல சப்தமானது என்னன்னா வேத கோஷம் முழங்கித்து, வேத கோஷம் முழங்கித்து. இந்த பாதுகா தேவிக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு வாடை காற்று வரணும்னு சொல்லும் போது அவளுக்கு கங்கிரம் பண்ணக்கூட பரதன் சாமரம் போட்டான்னு ரெண்டு மூணு அதிகாரத்தை முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அப்போ அவளுக்கு சேவகம் பண்ணதற்கு எத்தனையோ சேவகிகளான ஸ்திரீகள் இருக்கா, அந்த ஸ்திரீகள்லாம் வந்து சாமரம் போடுறா, அவளுடைய ஹஸ்தத்திலே வந்து ரத்தன வளையல்கள் போட்டு இருக்கா, அந்த ரத்தன வளைவு ஒன்னோடு ஒன்னு உரசும் போது வருகின்ற சப்தம் வேத மந்திரமும் இவளுக்கு இவளை வந்து ஸ்துதிப்பதான இவளுக்கு ஒரு வாடை காற்றை ஒரு நல்ல குளிர்ச்சியான ஒரு காற்றை பாதுகா தேவி அவ வந்து சுவாசிக்கணும்னு சொல்லிட்டு அவ வந்து கைங்கரியம் சாமர கைங்கரியம் பண்றாளே, அவளுடைய திருக்கைகளுடைய வளையல்கள் உரசும் சப்தம் மட்டுமே இருந்ததே தவிர சத்ரு என்ற சப்தமும் விரோதி என்று சொல்லும் பாதுகா ராஜ்யத்தை அறவே இல்லை என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இந்த பாசுரத்திலே பாசுரம் நிறைய பெரிய பெரிய பாசுரம் போட்டிருக்க தேசிகன் சொல்லியிருக்கார். இருந்தாலும் அவகாசத்தை முன்னிட்டு அடியன் வந்து விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். சரி, வசிஷ்டாதிகள்லாம் இருந்தாலே அவளுக்கே ரொம்ப ஆச்சரியம், என்ன இது ஒரு பெரிய ராஜா ஒரு இருக்கான்னா அவன் அவன் ஆட்சியில இவ்வளவு கஷ்டம் இருந்தது, தசரதன் ஆட்சியில எவ்வளவு போர்லாம் நடந்தது, மனு காலத்துல நடந்திருக்கு, சபையெல்லாம் அவ வந்து ரொம்ப ஒரு மாதிரிதான் நடத்திட்டு போனா நன்னா பண்ணினா. ஆனா இந்த பொம்மநாட்டு பாதுக ராமனுடைய அடி திருவடியை ஆட்கொண்டவன் இங்க வந்து இங்க ஏறிட்டா சாட்சாத் பிரானுடைய பாதுகா இருந்தாலும் ஒரு பிரான் ஆட்சி செய்ய முடியாம செய்ய முடியுமோ, ஒரு சபாநாயகன் வந்து எப்படி ஆட்சி பண்ணு ஒரு சபை நிர்வகிப்பானோ அவனை விட மிக உயர்ந்ததாக இந்த ராஜ்ய பரிபாலனம் இவ பண்ணிட்டாளேப்பா. அப்படி வசிஷ்டாதிகள் கூட ஆச்சரியப்படும்படியானது இந்த பாதுகாராஜ்யம் அமைந்தது என்பதானதை இந்த இடத்துல வந்து கடைசி ஸ்லோகத்தில் சொல்லி சுவாமி தேசிய இந்த அபிஷேக பத்ததியை முடிக்கிற இந்த இடத்துல. அதனால அதற்கு பிறகு 110 ஸ்லோகத்துல வந்து ரொம்ப மகிமை பாதுகையே ராவணனுக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு பண்ணா என்ன சுவாமி, அதாவது ராமனுக்கு பண்ணா வசதி தீபங்களை வைக்கிறோம், ராமன் ஒன்னும் காலாத நீச்சுன்னு இருக்க சரியா, அதனால என்ன உனக்கு மகிமை கம்மியாயிடுதா அப்படின்னு கேக்குற. மகிமைக்கு ஒன்னும் குறவில்லை, உன்னுடைய குணத்துக்கும் ராமன் விட தூக்கின் போயிட்டவாணி அப்படி என்று சொல்லி ஒரு எஜமானி, ஒரு எஜமானன் எப்படி பண்ணுவானோ அது மாதிரி அதனுடைய எஜமானியானவளும் அவனை ஒத்தே இங்க வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றா அப்படின்னு சொல்லி இந்த அபிஷேக பத்ததியை சுவாமி தேசிகன் பூர்த்தி பண்ற. அடியன் கவிதா ஆர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.